கொட்டுங்கடி கட்டி மேளம், நான் இருக்கேன் பக்கமேளம். கொட்டுங்கடி கட்டி மேளம், நான் இருக்கேன் பக்கமேளம். ஒரு முழுக்க சத்தம் காத வழக்க, அட தட்டியவன் கேட்கிறது, எட்டியவன் பார்க்கிறது. அடிட்டா தம்மு பிடிடா, குத்துறவன் பத்தமழ செல்ல முத்து. அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து, குத்துறவன் பத்தமழ செல்ல முத்து. அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து. கரும்பாட்டம் அங்கமெல்லாம் நோகையிலே, மலையிட்டு கொண்டு போக மாப்பிள்ளதான் வந்தாரா. அப்ப ரொம்ப கில்லாடி ஆத்த வெறிய வாயாடி, இப்ப இங்க பெண்ணெடுக்க தப்ப வந்த அப்பாவி. தெரிஞ்சா வருவானா, புரிஞ்சா தொடுவானா, அடமாங்க மடைய இவந்தானா. தட்டுங்கடி மத்தளத்தை காட்டுங்கடி, கத்தவித்த அடிட்டா தம்மு பிடிட்டா. குத்துறவன் பத்தமழ செல்ல முத்து, அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து. குத்துறவன் பத்தமழ செல்ல முத்து, அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து. கொட்டுங்கடி கட்டி மேளம், நான் இருக்கேன் பக்கமேளம். ஒட்டுங்கடி ஆணவத்தை ஆட்டிட்டா தம்மு பிடிட்டா. குத்துறவன் இப்ப குத்துறவன் பத்தமழ செல்ல முத்து, அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து. கொட்டுங்கடி கட்டி மேளம், நான் இருக்க பக்கமேளம். ஒரு முழுக்க சத்தம் காத பொழக்க, அட தட்டியவன் கேட்கிறது, எட்டியவன் பாக்குறது. ஆட்டிட்டா தம்மு பிடிட்டா. குத்துறவன் பத்தமட செல்ல முத்து, அவன் குத்துறது எப்பவுமே தப்பு.